அன்போ உன் கூட வாழ்ந்தேன்னு சொல்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. அன்போ மூஞ்சிலேயே முழிக்க கூடாது இருந்தா கிணத்துல விழுந்து சாப்போன. திருப்பி வந்த கழுத்து அறுத்துட்டு செத்து போயிருவேன். போவையா? குழந்தைய போல மடையில போட்டு தூங்காம நீ என்ன தாளாட்டுவ. மெது மெதுவானா உறகிட பார்த்தா தாயா நீ உன் கையா சோரோட்டுவ. மாப்பிள்ளை கடைசி பஸ் போய் ஒரு மணி நேரம் ஆச்சு. வாங்க போலாம், வாங்க என் வீட்டுக்கு போலாம்.